శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కిక కేసరి వాకృతి పర్యంత ఇతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రబద్యే. శ్రీవత్సజన్మిశ్రేభ్యః నమవుక్తిమధీమహే యదుక్తయః త్రయీకంఠే యాంతి మంగళసూత్రతాం. ఇన్నికి శ్రీవైకుంఠ స్తవత్తుల 65వ శ్లోకం పార్క ఇరుకిండ్రం. త్వత్సామ్యమే భజతామభివాంఛసి త్వం తత్సత్కృతైః విభవరూపగుణైస్త్వదీయైః ముక్తిం తతో హి పరమం తవ సామ్యమాహుః. త్వద్దాహస్యమేవ విదుషాం పరమం మతం తత్. இந்த ஸ்தவம் ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த திருநாமத்தோடு இருக்கிற இந்த ஸ்தவத்தில் இந்த ஸ்ரீவைகுண்ட நாதனையும் அவருடைய விபூதிகள், ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்தியதுரிகள், பரிஜன பரிச்சதங்கள், அனந்த கருட விஷக்சேனாதிகள், அவளெல்லாம் அனுபவிக்கணும்ன்றது அவருடைய திருவள்ளம். அப்படி இருக்கச்சு முதல்ல எம்பெருமானுடைய சுரூபத்தெல்லாம் சொல்லிட்டு வந்த, அப்புறமா இந்த எம்பெருமானுடைய விபூதிய பத்தி சொல்லிட்டு வரைச்சு ஸ்ரீவைகுண்டம் எப்படி இருக்கும்ன்றத பத்தி ஒரு 5 ஸ்லோகங்களாக சொல்லி சொன்னார். அதுல எத்வைஷ்ணவம் ஹி பரமம் பதமாமனந்தின்னு எல்லோராலையும் விஷ்ணுவனுடைய உத்கிருஷ்டமான ஸ்தானமாக சொல்லப்படுகிற இடத்தை பத்தி சொல்லி சொன்னார். அது ஒரு 5 ஸ்லோகத்துல சொன்னேன். இப்படி சாதிச்ச பிற்பாடு அந்த பிராசங்கிகமாக எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள்ல ஈடுபட்டேன். பெருமானுடைய கருணைன்ற ஒரு குணத்தினுடைய விசேஷத்தை சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறமா அந்த பெருமானுடைய ஸ்தமா திருதி போன்ற பல கல்யாண குணங்கள்ல ஈடுபட்டு அதெல்லாம் பிரசங்கம் பிராசங்கிகமாக அந்த கல்யாண குணங்கள் எல்லாம் விஸ்தாரமா சொல்லி சொன்னார். இப்போ எம்பெருமானுக்கு, அதாவது இங்கேருந்து முக்தாளா இருக்கிறவாளுக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனமான போக்யமாக இருக்கக்கூடியது எது, அதாவது அனுபவத்துல விஷயமாக இருக்கக்கூடியது, அதுதான் போக்யம்னு சொல்லி சொல்றது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு ஒண்ணு பிடிக்கும். எனக்கு தித்திப்பு ரொம்ப பிடிக்கும், மதுரமான பதார்த்தம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா பிடிக்கும். பலாச்சுளை மதுரமா இருக்கும், அதுல தேன் குத்தி சாட்டமுன்னா இன்னும் ரொம்ப மதுரமா இருந்துட்டு இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும், சில பேருக்கு நல்ல காரம் புளியோரம் கமகமான வாசனை அடிச்சு புளியோரம் பிடிக்கிறது, இது இது ரசானுபவத்துல. வஸ்து விஷயத்திலையும் இந்த வஸ்து எனக்கு பிடிக்கும், இந்த வஸ்து எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி சொல்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்போ அனுபவம்னு ஒன்னு வந்ததுன்னாக்கா அதுல விஷயம்னு ஒண்ணு இருந்தாகணும். ஸ்ரீவைகுண்டத்துல போய் நமக்கு விசேஷமான அனுபவம் ஏற்படுறதுன்னு சொல்லி சொன்னாக்க அந்த அனுபவத்துல விஷயமாற வஸ்து என்னன்றத பார்க்கணும். தேவப்பெருமாள் பிரம்மோத்சவத்தை சேவிக்க போறோம், திரேங்கன முடியான் பிரம்மோத்சவத்தை சேவிக்கிறோம். இந்த அனுபவத்துல பிரதானமான விஷயம் எம்பெருமானாக இருந்தாலும் கூட அந்த பரிஜனங்கள் திரேங்கன முடியான்ன்றதுல பார்த்தோம்னா மின்ன கோலாட்டம் போறது, இது போறது, அது போறது, விதேச விதேசங்கள்லாம் தான் வந்து அந்த எம்பெருமானுடைய வைபவங்களை தங்களுடைய நாட்டியம் மூலமாகவும் இது மூலமாகவும் கானம் மூலமாகவும் வேற வேற விதமா அந்தந்த ஊர்ல எப்படி எப்படி எல்லாம் அனுபவிப்பாளோ அப்படி எல்லாம் அந்த திரையங்கள முடியாம அனுபவிக்கிற அந்த வைபவங்களையும் நாம சேவிக்கிறோம். அற்புதமான திவ்ய பிரபந்த கோஷ்டி, அற்புதமான வேத பாராயண கோஷ்டி, இப்படி இவைகள் எல்லாமே நம்மளுடைய அனுபவத்துல விஷயமா இருக்கு. இங்க சொல்லப்பட்டவை எல்லாமே பார்த்தோம்னா பெருமாள் அற்புதமா திருவாபரணம் சமர்ப்பிச்சுண்டு ரொம்ப கம்பீரமா பெருமாள் எழுந்துள்ளது, அதெல்லாம் பார்த்தோம்னா அந்த வைபவத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இப்ப அனுபவத்துல பிரதானமான விஷயமாக பெருமாளாக இருந்தாலும் கூட மீதி எல்லா வஸ்துக்களும் கூட அந்த பெருமாளுடைய விபவங்கள், பெருமாளை சார்ந்தவைகளாக உள்ளவை எல்லாமே நம்மளுடைய அனுபவத்துக்கு விஷயமாக ஆறுது. இதுதான் நாம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி காஞ்சிபுரத்துல போய் தேவப்பெருமாளை சேவிக்கிறோம், அந்த தேவப்பெருமாளுடைய ஒண்ணுமில்ல அந்த உடல் சப்தம் இருந்துருக்க அது ஒன்னே போறோம், எங்கிருந்தோ அவ்வளவு தூரத்துல இருந்து கேக்குறது. அங்க பான வேடிக்கையில இருந்து பெருமாள் சாத்துபடி, பெருமாள் எழுந்துள்ள காம்பீரியம், வேத பாராயண காம்பீரியம், அருளை செயல் கோஷ்டி, அங்கங்க சுவாமி தேசிகனுக்கு திரக விஹகராஜ செந்தளான் செந்தனான் தோழிகாதிஷுன்னு மரியாதை பண்றது, இப்படி எல்லா விஷயத்தையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி அனுபவம் இது ஒவ்வொன்றும் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து சேர்ந்துதான் அனுபவிக்கிறோம். நம்ம சீவைக்குண்டத்துல போன பெருமாளை எப்படி அனுபவிப்போம்? அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு மாத்திரம் என்ன நாம சொல்லிருக்கோம், நம்ம சித்தாந்தம் சம்ம சித்தாந்தம்ன்றதும் இல்ல, இதுதான் வேதத்துல சொல்லப்பட்டதும். சீவைக்குண்டத்துல எம்பெருமான் திவ்யமங்கள விக்கிரகத்தோட எழுந்துருள் இருக்கான்றதுதான் பரம பிரதானம். அப்ப நாம சீவைக்குண்டத்துக்கு போனோம்னா எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை மாத்திரம் சேவிப்போமா? நம்மளுடைய அனுபவத்துல விஷயமாக கூடியது எம்பெருமான விக்கிரகம் மாத்திரமா, இல்ல எம்பெருமானுடைய விபவங்கள், அதாவது எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டவைகளாக இருக்கவை எல்லாமே அந்த எம்பெருமானுடைய விபவங்கள், ஸ்வரூபம் ரூபம் குணம், இப்படி திவ்யமங்கள விக்கிரகம் எல்லாத்தையுமே நாம் அனுபவிக்க போறோமா, எது அனுபவிக்க போறோம்? அதே மாதிரி அந்த சீவைக்குண்டத்துக்கு போனா நமக்கு முக்தி வருதுன்னு சொல்லி சொல்றோமே, அந்த முக்தின்றது என்னது? அது முக்தின்றது, முக்தின்னாக்க மோட்சத்தை அடையிறதுன்னு சொல்லி சொல்றோம். மோட்சத்தை அடைஞ்சாக்க பகவத் அது மோட்சத்தை அடைஞ்சா பகவத் அனுபவம்னு சொல்லி சொல்றோம். ஆனா முக்தியில பல பேர் பல விதமா சொல்லி சொல்ற நையாய்க்கண்லாம் என்ன சொல்றான்னா பாஷாண கல்பம் முக்தி என்பதாக சொல்றான். சுகதுக்கம் எதுவுமே சுகதுக்க அனுபவம் ஒன்றும் இல்லாத ஒரு கல்லாட்டம் இருக்கிறது இருக்க அதுதான் முக்தி. இங்க முக்தி தசையில இங்க இருக்கிற முக்தி தசைக்கு மின் நிலை வரைக்கும் சுகதுக்க அனுபவம் எல்லாம் இருக்கும். முக்தி வந்துட்டோம்னா ஒண்ணுமில்லாத அப்படியே வெறுமை இருந்துட்டு இருப்போம் அப்படின்னு நையாய்க்கள் எல்லாம் சொல்லி சொல்றோம். சில பேர் என்ன சொல்றான் அப்படின்னா ஆத்தியந்திக துக்கத்வம்சம் மோட்சம்னு சொல்லி சொல்றான். துக்கத்வம்சம் இப்ப இங்க சம்சாரத்துல இருக்கச்சே சுகம் துக்கம் ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து வந்துட்டு இருக்கு, அப்படி இல்லாத துக்க துளி கூட இல்லாமல் சந்தோஷம் மாத்திரமே இருக்கிறது இருந்துருக்க அதுதான் மோட்சம்னு சொல்லி சொல்ற. எப்பேற்பட்டவாளையும் கேட்டு பாருங்க, நான் சந்தோஷமா இருக்கேன்னு தான் சொல்றோம், சொல்லிக்கணும், அப்படிதான் சொல்லிக்கணும், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அதே சமயத்துல உங்களுக்கு ஒன்றும் சிரமமே இல்லையா அப்படின்னு கேட்டாக்க ஏதானோ ஒரு சிரமத்தை சொல்லதான் சொல்ல போற. எங்கேயோ ஒரு மூலையில சிரமமும் இருக்கதான் இருக்கும். பிரகிருதியில இருக்கிற வரைக்கும் அந்த ரஜஸ்தமசனுடைய சம்பந்தத்தினால இது சுகம் மாத்திரமே இருக்கும்னு சொல்ல முடியாது. அவள் அதனுடைய ஒரு டிகிரி அதுவானா வேறுபடலாமே தவிர சில பேருக்கு சுகத்தினுடைய வெளிப்பாடு அதிகமா இருக்கும், சில பேருக்கு துக்கத்தினுடைய வெளிப்பாடு அதிகமா இருக்கும், அப்படி இருக்கலாமே தவிர துக்கமே இல்லாத கேவல சுகம் மாத்திரம் இருக்கிறதுன்றது கிடையாது. தேவலோகத்துல இருக்கக்கூடிய இந்திரனு கூட நிச்சய நிச்சயம் துக்கத்தோட தான் இருந்துட்டு இருக்கான். க்ஷீணே புண்ணியம் மத்தியலோகம் பிரவிசதி, அவனுக்கு புண்ணியம் போயிட்டுனாக்க அவன் மறுபடியும் கீழேதான் வந்தாகணும்ன்றத ஒரு நாள் போயிட்டு ஒரு நாள் போயிட்டு ஒரு நாள் போயிட்டேன்னு தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கும் யாரால அசுரால வாழ பயம் வருமா யாரால பயம் வரும் என்னன்றது தெரியாதுதான் அவனும் இருந்துட்டு இருக்கான். நாம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் அவன் ரொம்ப ரொம்ப சுகமா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் இல்லாத ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி இருக்க இதுவே மோட்சம்னு சில பேர் சொல்லி சொல்ற. ஜெயினன்லாம் என்ன சொல்றான் தெரியுமா, மோட்சம்னாக்க என்னன்னாக்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அப்படியே மேல மேல மேல மேல போயிட்டே இருப்பாளோ, மேல உங்க போய் முட்டிக்காது, இந்த இடம் தான் மேலன்றது கிடையாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்படி மேல மேல போயிட்டே இருக்கிறது தான் மோட்சம்னு சொல்லி ஜெயினன் சொல்றான். சில பேர் வேதத்தை ஒத்துக்கிறவாளே என்ன சொல்றா, பிரம்ம வேத பிரம்மைவ பவதின்னு சொல்லி சொல்ற. யாரு பிரம்மத்தை தெரிஞ்சவனாக இருக்கானோ அவன் பிரம்மமாவே ஆயிடுறான்னு சொல்லி சொல்றான். பிரம்மமாவே ஆயிடுறான்னாக்க பிரம்மமா எப்படி ஆக முடியும், இப்ப சமுதிரத்துல ஜலம் வந்து சேர்றது நதி ஜலம் எல்லாம் வந்து சேர்ந்துருத்தோம்னாக்க அதனுடைய ஐடென்டிட்டியை இழந்து சமுதிர ஜலமாவே ஆயிடுற மாதிரி பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன் பிரம்மத்தையே அடைகிறான். அந்த ஜீவாத்மான்னு ஒரு தனி என்டிட்டி இருக்கிறதாகவே இல்லாத ஆயிடுறதுன்னு சொல்லி இந்த வேதத்தை ஒத்துக்கிறவாளே சில பேர் சொல்லி சொல்றா. இப்ப அந்த மோட்சன்றது என்னது, அந்த மோட்சத்துல என்னதான் கொடுக்க போறேன் பெருமாள், நாம எதைதான் அனுபவிக்க போறோம், மகான்கள் எதை மோட்சம்னு சொல்லி சொல்றா, ஆழ்வார்கள்லாம் எதை மோட்சம்னு சொல்லி சொல்றா என்பதுதான் இந்த ஸ்லோகத்துல விசாரிக்க போற ஒரு விஷயம். இது எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். பஜதாம் அபிவாஞ்சசி த்வம் தத்சாத்கிருதைஹி விபவ ரூப குணைஸ்த்வதீயைஹி த்வத்சாம்யமேவ பஜதாம் அபிவாஞ்சசி த்வம். மோட்சத்தை கொடுக்கிறவர் பெருமாள் தான். மோட்சமிச்சே ஜனார்தனாத்னு சொல்லிருக்கு. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்னு சொல்லச்சே, சூரியனிடத்திலிருந்து ஆரோக்கியத்தை நம்ம விரும்பலாம், அக்னியனிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை விரும்பலாம், சிவபிரமானிடத்திலிருந்து ஞானத்தை விரும்பலாம். மோட்சம்ன்றது ஜனார்தனன் ஒருவரால் தான் கொடுக்க முடியும். அந்த ஜனார்தனால எல்லா புருஷார்த்தத்தையும் கொடுக்க முடியும், ஆரோக்கியத்தையும் கொடுக்க முடியும், ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க முடியும், ஞானத்தையும் கொடுக்க முடியும். அவர் ஹைக்ரீவனா இருந்து ஞான பிரதாதாவும் இருந்துருக்கிறவ, அது நமக்கு ஒரு விசுவாசம் வரணும் அந்த எம்பெருமான் இடத்துல. இப்ப மோட்சத்தை கொடுக்கிறவராக இருந்துருக்கிற பெருமாள் நமக்கு மோட்சம் கொடுக்கறதுன்னு சொன்னாக்க எது கொடுத்தா மோட்சம் கொடுக்கறதா அவர் நினைக்கிறேன்றத முதல்ல பார்க்கணும். சாஸ்திரத்துல சொல்றது சுஸ்வரூபாவிர்பாவம், மோட்சத்துல சுஸ்வரூபாவிர்பாவம் ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்ற. சுஸ்வரூபாவிர்பாவம்னாக்க இந்த ஜீவாத்மாவுனுடைய இயல்பான நிலைக்கு ஒரு வெளிப்பாடு ஏற்படுறது. இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிற வரைக்கும் பத்த தசையில இந்த ஜீவாத்மாவுக்கு அதுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஸ்வரூப குணங்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அவை எல்லாவற்றுக்கும் சீவைகுண்டத்துக்கு போன உடனே வெளிப்பாடு ஏற்படுறது என்று சாஸ்திரம் சொல்றது. இதே குணங்கள் தான் பரமாத்மாவுக்கும் இருக்கு. சீவைகுண்டத்துல போனோம்னாக்க அபகத பாப்மா விஜரஹா விமிருத்யு விசோகா விஜிகத்சகா அபிபாசகா சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா என்று எட்டு குணங்களோட கூட இருக்கிறதாக சொல்றது. அபகத பாபமத்துவம் அப்படின்னு சொல்லணும் இந்த குணங்கள்னு சொல்லச்சு. ஆகையில சிவகிண்டத்துக்கு போனா கர்ம சம்பந்தம் நமக்கு கிடையாது, எம்பெருமானுக்கும் எப்பவுமே கர்ம சம்பந்தம் கிடையாது. இப்ப எம்பெருமானுக்கு சமமாக தான் நாம இருந்துட்டு இருக்கோம். அபகத பாபமா விஜரஹா விமிருத்யு விசோகா, அங்க போனா மூப்பு கிடையாது, எல்லா சமயத்திலுமே நாம யுவாவாகவே இருந்துருக்கோம், நிஜ யுவாவாக இருந்துருக்கோம். மூப்புன்றது இருக்க, இந்த வார்த்தக்கியம்ன்றது இருக்க, அதை பார்த்து எல்லாருமே பயப்படுறோம். அது என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ, கழுவனா போயிட்டோம்னா, வயசாகி போச்சுன்னா என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்னு ஒவ்வொருத்தரும் பயப்படுறான். தனக்கு வார்த்தக்கியம் வந்திருக்குன்றத காண்பிச்சுக்கிறதுக்கே பல பேர் விரும்புறதில்லை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாத்துக்கலாம்னு சொல்லி சொல்ற. என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனாக்க இந்த தலைமுடிக்கு வேணா வர்ணம் பூசிண்டு தனக்கு வயசாலன்ற மாதிரி காண்பிச்சுக்கலாம். ஆனா மீச தாடிலாம் என்ன பண்ணும், அதெல்லாம் நிச்சயம் காண்பிச்சுட்டு தான் இருக்கும். அது அதுக்காக இதெல்லாம் பரிசிரமப்படணும். நிச்சயம் இது தேவையா? இது இப்ப எவ்வளவுதான் மறைச்சாலும் கூட முகத்துல தெரியக்கூடிய வார்த்தக்கியத்தை யாராலையும் மறைக்க முடியாது. நீ வேணா முடிய வேணா கருப்பு ஆக்கிக்கலாம், அவ்வளவுதானே தவிர முகமே தெரிவிச்சிடும் கழவுன்றத. அந்த முதுமையை யாருமே விரும்ப மாட்டேன்றோம் நாம. அங்க சீவை குண்டத்துக்கு போனோம்னாக்க அப்படிப்பட்ட தசையே கிடையாதான். நித்திய யுவாவாக இருந்துருக்கோம் நாம எல்லாருமே, 16 வயசு சிறுவனாகவே நாம இருந்துருக்குமா? ஆகையால பெருமாள் அப்படிதான் சேவை சாய்க்கிறேன், நாமளும் அப்படியே இருந்துருக்கோம். அபகத பாப்மா விஜரஹ விமிருத்யுஹு. நாம இன்னொன்னுக்கு பயப்படுறது மரணம். எல்லாரும் மரணத்துக்கு பயப்படுறவாதான், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. ஒரு கொசு கூட தட்டினமானாக்கா கை வர்றது பார்த்த உடனே அது ஓடி போறது. ஆகையால மரணத்துக்கு பயப்படாதவா யாருமே கிடையாது. அங்க மரணம்ன்றதே கிடையாது. என்ன திரும்பி வர்றதோ வேற ஜென்மாவோ அதெல்லாம் இருந்தாதானே மரணத்துக்கு பிரசக்தி ரெண்டுமே இல்லை. ஆகையால அத பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. விசோகா சம்சாரத்துல இருக்கச்சே எத்தனையோ விதமான துக்கங்கள் நமக்கு ஏற்படுறது. சிவகண்டத்துக்கு போனோம்னாக்க அந்த பிரக சம்பந்தம் இல்லாததுனால எந்த விதமான சோகமும் வரப்போறதில்லை. பசி அது காட்டிலும் கொடுமை வேற ஒண்ணுமே கிடையாது. அங்க போனா பசி தாகமே இருக்காது. அபிபாசா விஜயகத்தா அபிபாசான்னு சத்தியகாமகா சத்தியசங்கல்பகான்னு சொல்லி சொல்ற. நாம எத்தனையோ எண்ணங்கள் எண்ணம் விடுறோம், அதெல்லாம் நடக்க மாட்டேன்றது இங்க இருக்குச்சு. அது எண்ணங்கள்லாம் பொய்யா போடுறது. இதே சீவைகுண்ட தவத்தை நானும் உங்களுக்கு அர்த்தம் சொல்லி உபன்யாசம் பண்ணிட்டு தான் இருந்துருக்கேன். ஆனா என்னால நுற்று பண்ண முடியல, எனக்கு மனப்பாடம் ஆக மாட்டேன்றது. சில பேருக்கு அந்த எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகம் இருந்துருக்கு, ஒரு முறை ரெண்டு முறை சொன்னாலே அது அப்படியே நுற்று ஆயிடுறது. இது என்ன, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு எத்தனையோ விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு புத்தியினுடைய பிரசரத்தினால ஏகாரூடமாக இதை அறிய முடியலன்னு தான் அர்த்தம். இப்படி மனப்பாடம் ஆறதுக்கு அதுக்கும் ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். சில பேர் அதை நுற்று பண்ணிடுறா, சுலபமா நுற்று பண்ணிடுறா, அது ஒரு கஷ்டமே இல்லாத நுற்று பண்ணிடுறா. இப்ப நம்ம நினைக்கிறதெல்லாம் இங்க இருக்கச்சு எதுவுமே நிறைவேறதுன்னு சொல்லவே முடியாது. சிலது நிறைவேறலாம், சிலது நிறைவேறலாம். இது சத்தியகாமா சேவை குண்டத்துக்கு போனோம்னா நாம எது நினைச்சோமோ அது சத்தியமாகவே இருந்துருக்கும். சங்கல்பமும் நம்மளுடைய எண்ணமும் நிறைவேறும். இப்படிப்பட்ட நிலைதான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய இயல்பான நிலை. இவை எல்லாமே பிரகிருத்தில இந்த ஜீவன் இருந்துருக்கச்சே இதெல்லாம் கர்மாவனால சூழப்பட்டதாக இருக்கிறதுனால இவற்றுக்கு வெளிப்பாடு இல்லாமல் இருந்துருக்கு. சீவை குண்டத்துக்கு போன உடனே நமக்கும் அந்த குணாஷ்டகங்களுக்கு வெளிப்பாடுன்றது ஏற்படுறது. இப்ப இதெல்லாம் கூட மோட்சத்தினுடைய ஒரு அடையாளம் தான், நாம மோட்சத்தை அடைஞ்சிருக்கோன்றதுக்கு ஒரு அடையாளம் தான். பெருமாள் நினைக்கிறேன்னா இவனுக்கு மோட்சம் கொடுத்தாக்க அவனுக்கு எப்படி எப்படி எல்லாம் அனுபவத்தை ஏற்படுத்துறதுன்னு சொல்லி பெருமாள் நினைக்கிறேன். நம்மாத்துக்கு ஒருத்தர அழிச்சுண்டு வரச்சே அவர் ரொம்ப ரொம்ப நமக்கு பிரீத்தி பாத்திரமானவ மகான். அவரை நம்மாத்துக்கு அழிச்சுண்டு வரச்சே நாம என்னென்னலாம் நினைப்போம். அந்த சுவாமி நம்ம மாத்துக்கு எழுதிருக்கச்சு பெருமாள் திருவாரரசனத்துல விசேஷமாக பக்ஷாதிகள் எல்லாம் பண்ணி அவர் எழுதிருக்கிறவர்களும் உபச்சாரம் பண்ணணும். அவருக்கு ஒரு சிரமமும் வைக்க கூடாது. எந்த இடத்துல இருந்தமான நன்னா சுகமா தூக்கம் வரக்கூடியதோ அந்த மாதிரி இடத்துல அவரை சயனிக்கும்படியாக பண்ணணும். அவர் வேஷ்டி கூட அவர் துவைக்க வேண்டாம், நாமளே துவச்சு எல்லாம் பண்ற மாதிரி அவர் இருக்கிற நாள் வரைக்கும் அவருக்கு ஒரு சிரமம் இல்லாது எவ்வளவு உபச்சாரம் பண்ணுமோ அவர் விரும்புறதெல்லாம் பண்ணி பண்ணணும்னு நாம நினைப்போம். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்றதும் இருந்துருக்கு. நம்மாத்துல நாலு நாள் இருக்கேன்னாக்கா இந்த நாலு நாள்ல இவாளுக்கு என்ன விதமா நாம உபகாரமா இருக்கலாம், நாம எப்படி எப்படி எல்லாம் இவாளுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கலாம், எதெல்லாம் அவளுக்கு தெரியாதத நாம உணர்த்தலாம் அப்படின்னெல்லாம் அவர் நினைப்பே. அதே மாதிரி மோட்சம் கொடுக்கச்சே பெருமாள் என்ன நினைக்கிறார், மோட்சத்துக்கு போற ஜீவாத்மாக்கள்லாம் என்ன நினைக்கிறா, இது ரெண்டையும் இந்த ஸ்லோகம் மூலமாக அற்புதமாக ஆழ்வான் சாதிக்கிறார். சுத்தம்யமேவ பஜதம் அபிவாஞ்சசி த்வம் தத்சாத்கிருதைஹ விபவ ரூப குணைஸ்த்வதீயைஹ முக்திம் ததோபி ததோஹி பரமம் தவ சாம்யமாஹுஹ பஜதாம் தத்சாத்கிருதைஹ த்வதீயைஹ விஸ்வரூப குணைஹ விபவ ரூப குணைஹ த்வத் சாம்யமேவ அபிவாஞ்சசி. பெருமாள் நினைக்கிற ஒரு விஷயத்தை சொல்லி சொல்ற, யாரெல்லாம் எம்பெருமான அடைகிறார்களோ அந்த எம்பெருமான அடைவதிலையும் ஒரு விசேஷம் இருக்கு. அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரந்தி நித்யசகாம் ஸ்மரதி நிச்சய நித்யசகான்னு சொல்லி சொல்ற. அனன்ய சேதாக வேற எதுலையும் ஈடுபாடு இல்லாமல் யாரொருவர் எப்பொழுதும் என்னையே நினைச்சுண்டு இருக்காளோ அப்படிப்பட்ட பக்தர்கள், பக்தியுடையவர்களாக இருந்திருக்கிற தாசபூதர்களுக்கு அடியவர்களுக்கு பெருமாள் என்ன பண்றேன்னா தத் சாத்கிருதைஹி ஸ்வதீயைஹி விபவ ரூப குணைஹி த்வத் சாம்யமேவ அபிவாஞ்சசி. பெருமாளுக்கு சமமாக இருப்பதை அபிவாஞ்சசி பெருமாள் விரும்புறேன். வேதமும் அதுதான் சொல்றது, ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாம்யம் உபைதி. முக்தி திசையில முக்த திசையில இந்த சரீரத்திலிருந்து ஆத்மா கிளம்பின பிற்பாடு புண்ணிய பாப்பே விதூய புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நிரஞ்சனக பரமம் சாமியம் உபைத்து என்று சொல்ற, எந்த பாப்பு கர்ம சம்பந்தம் இல்லாமல் தோஷமில்லாதவனாக பரமம் சாமியம் உபைத்தி எம்பெருமானுக்கு சமமாக ஆகிறான் என்று சொல்ற. சாமியம்னு சொல்லி ஒரு வஸ்துவை சொல்லியாச்சுனாக்க ரெண்டு வஸ்து இருக்குன்னு அர்த்தம். அது போல இது இருக்கு அப்படின்னு சொன்னாக்க சாமியம்னு சொன்னச்சே அதுக்கு சமானமா இது இருக்குன்னு சொன்ன, இதுல இருந்தே அது வேற இது வேறன்னு தான் ஏற்படுறதே தவிர ஐக்கியம் வந்து பிரதிபாதிதமாக ஆறுது, பெருமாளாவே ஆயிடுறோம் பிரம்மமாவே ஆயிடுறோம்ன்றது இல்ல. இப்ப இந்த சாமியத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னா, தத்பின்னத்வே சதி தத்கத பூயோ தர்மவத்வம் சாமியம் அப்படின்னு சாமியத்துக்கு லட்சணம். தத்பின்னத்வே சதி, இப்ப ரெண்டு பொருளை சொல்றோம், இந்த ரெண்டு பொருளும் சமமா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். தத்பின்னத்வே சதி, இதை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்த போதிலும் அர்த்தம். ஒரு சாம்சங் போன் இருக்கு, ஐபோன் இருக்கு, ரெண்டு இருக்கு, ரெண்டும் சமானம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரெண்டும் சமானம்னா எதை கொண்டு சமானமா சொல்றோம் அப்படின்னாக்க, ஐபோன்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அத்தனை ஃபீச்சர்ஸும் சாம்சங் போன்லயும் இருந்துருக்கு, ரெண்டும் ஒன்னு சமானம்தான்னு சொல்லி சொல்றோம். தத் பின்னத்வே சதி, ஐபோனும் இந்த சாம்சங் போனும் வேற வேறதான், ஆனா அது ரெண்டும் சமம்னு சொல்றீய, அதுக்கு என்ன சொன்ன, தத் பின்னத்வே சதி வேற வேறையா இருந்து கொண்டு தத்கத பூயோ தர்மவத்வம், இதுல என்னென்ன தர்மங்கள் இருக்கோ அந்த தர்மங்கள்லாம் பூயோ தர்மவத்வம் மொத்தம் இருக்கணும்னு அவசியம் இல்ல, அதனுடைய நிறைய அம்சங்கள் இது ரெண்டுலயும் ஒன்னா இருந்துருத்தோம்னாலே அது சாமியம் என்று சொல்றோம் நாம. இதுதான் சாமியத்துக்கு லட்சணம். இதுல இருந்து என்ன ஏற்படுறது, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் ஜீவாத்மா வேறதான் பரமாத்மா வேறதான், பரமாத்மாவோட ஐக்கியமாய் ஒன்னாயிடுறதுன்றதெல்லாம் கிடையாது. அப்போ பரமாத்மாவோட சமானமாக நாம இருந்துருக்கோம்னு சொல்லி சொல்றேன். எந்த அம்சத்துல சத்கத பூயோ தர்மவத்வம்னு சொல்லிருக்கோம் இல்லையோ, எந்த அம்சத்துல பரமாத்மாவுக்கு சமானமாக ஆறுதுன்னா, பெருமாள் நினைக்கிறேனாம்யமேவாஞ்சசி, யாரெல்லாம் எம்பெருமான அனன்ய சேதாள பெருமாளை தவிர வேற யாரையும் நினைக்காமல் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றாளோ அவளிடத்துல பெருமாள் எல்லாத்தையும் ஒப்படைச்சுடுறார். என்னத்தை ஒப்படைச்சுடுறார், தனக்கு இருக்கக்கூடிய விபவங்கள் எல்லாம் ஒப்படைச்சுடுறார். ரூபம் குணம் எல்லாமே தனக்கு என்னென்ன இருக்கோ அத்தனையும் அவருக்கும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. பெருமாளுக்கு சர்வஜ்ஞத்துவம் இருந்துருக்கு. சிவைகுண்டத்துக்கு போயிட்டுமானாக்க இந்த முக்தாளும் சர்வஜ்ஞாளாக ஆயிடுறா. இந்த தர்மபூத ஜானத்துக்கு சம்பூர்ணமான விகாசம் ஏற்படுறது. அப்ப தர்மபூத ஜானத்துக்கு ஏற்படுற சம்பூர்ணமான விகாசத்தை தான சர்வஜ்ஞத்துவம்னு சொல்லி சொல்றோம். நாம பெருமாள் அதை குடுத்துடுறாரு நமக்கு. அதனால என்ன ஆயிடுத்து, எம்பெருமானுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கோ அத்தனை குணங்களும் நமக்கும் வந்ததான் என்று சொல்லிக்கலாம். ரூபம் சாரூபியம் சாமீபியம் எல்லாத்தையும் பெருமாள் கொடுக்கிறார். எம்பெருமான் மாதிரியே நாமளும் இருந்திருக்கலாம், நாமளும் சதுர்பூஜமாக இருந்திருக்கலாம், அசரீரம்பா சரீரம்பா ஏகசரீரம்பா ஏகதா திரிதா பஞ்சதான்னு சொல்லிட்டு பகுசரீரங்களோடையும் எப்படி வேணா பெருமாளை நாம அனுபவிக்கலாம். பெருமாள் என்ன பண்ணிடுறார், அவருடைய டிஸ்போசல்ல ஆளுகையில இருக்கக்கூடிய சமஸ்த வஸ்துக்களையும் நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு இருக்கிறதா ஆக்கிடுறாரு. அங்க போன ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன உடனே அங்க ஸ்ரீவைகுண்டத்துல பழங்கள் காய்ச்சி தொங்கி தின்னாக்க, மாம்பழம் காய்ச்சி தொங்கி தின்னாக்க, அங்க போய் பெருமாளை கேட்டு வந்துட்டு தான் இந்த மாம்பழத்தை பொறிச்சு சாப்பிடணும்ன்றது கிடையாது. எல்லாத்துக்கும் நமக்கும் ஒரு சுவாமித்துவம் வந்துடுறதான். இங்க இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாத்துலயும் நீ ஸ்வேச்சையா இருந்துட்டு போலாம். அங்க இருக்கிற ஒரு வாட வாபி கூட்டம் கோபாதிகள்லாம் இருந்தாக்க பெருமாள் எப்படி நாம இது பண்ணிருக்கிறோ அவர் அனுபவிக்கிறாரோ அந்த மாதிரி நாமளும் அந்த வாபி கோபாதிகளை நாம எல்லாத்தையுமே நாம அனுபவிக்கலான்றது ஒரு விசேஷம். இப்படி பெருமாள் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய அனுபவங்கள்ல என்னென்ன இருந்துருக்கோ மொத்தத்தையும் கொடுத்துடுறே. தன்னுடைய ரூபம் மாதிரி அதுலயும் ஒரு சாமியத்தை கொடுத்துடுறே. அனுபவத்துக்கும் வந்து எல்லாமே நமக்கு கொடுத்துடுறே, குணங்களையும் கொடுத்துடுறே. இப்ப எல்லாம் வந்துருத்தோம்னா எல்லாம் ரெண்டும் ஒன்னா ஆயிடுமோ இல்லையோ? இப்போ ரெண்டு வஸ்து இருந்தா கூட எல்லா ஃபீச்சர்ஸும் அதுலயே இருந்துட்டுனாக்க அத ஒண்ணுன்னு தானே விவகாரம் பண்றோம், ரெண்டுன்னு விவகாரம் பண்றது இல்லையே. அப்ப பெருமாளுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்துடுச்சுன்னா பெருமாளுக்கும் நாமக்கும் பரமசாமி வந்துடுறது அப்படின்னா போக மாத்திரம் சாமியலிங்காச்சன்னு, அனுபவத்துல மாத்திரம் சாமியம், இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் லட்சுமி பத்தித்துவம் எல்லாம் பெருமாளுக்கு மாத்திரம்தான் இருக்குமே தவிர நமக்கு எல்லாம் இருக்காது. ஆகையால தொத்கத பூயோ தர்மவத்வம்னு பெருமாள் இடத்துல இருக்கக்கூடிய மிகுதியான தர்மங்களை பெற்றிருப்பதுன்னு மிகுதியான. அப்போ ஒன்னு ரெண்டு தர்மங்கள் நம்மளிடத்துல இல்லாத பெருமாள்கிட்ட மாத்திரம் தனியா இருக்குன்றது அர்த்தம். இதுதான் சாமியத்துக்கு லட்சணம் சொல்லச்சே. அதே மாதிரிதான் இதுன்னு சொன்ன ஒரு அநேகமான ஒரு குணங்கள் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரெண்டு வஸ்துலையும் சமமா இருக்குன்னு அர்த்தம். அது பெருமாள் எந்தெந்த விஷயத்துல நமக்கு சாமியத்தை தம் கொடுத்துறேன் அப்படின்னா, விபவ ரூப குணை சாமியமேவ அபிவாஞ்சசி. பெருமாள் இதெல்லாம் கொடுத்து இப்படி சாமியம் கொடுத்து இப்படி இருக்கணும்னு பெருமாள் விரும்புறா, நீ விரும்புகிறாய்னு பெருமாளை பார்த்து சொல்லி சொல்ற. இப்ப சிவிகுண்டத்துக்கு போனா நமக்கு விசாரமே இல்ல, நித்திய யுவாவாக இருந்திருக்கலாம், என்னைக்கும் பெருமாள் நம்மள திருத்தி அடிக்க மாட்டேன். எவ்வளவு நாள் அதை அனுபவிச்சாலும் நமக்கு தகட்டாது. அப்படிப்பட்ட ஒரு சாமியத்தை பெருமாள் ஆசைப்பட்டு நமக்கு கொடுக்கிற, ஞானியா இருக்கிறவாளுக்கு பிரபன்னாளுக்கு பெருமாள் கொடுக்கிறேன். அதுதான் பெருமாள் கொடுக்கறதுக்கு விரும்புற. ஆனா ஞானியாக இருந்துட்டு இருக்கிறவா அவ எதை விரும்புறா, அவ எதை முக்தியாக நினைக்கிறா என்று சொன்னா, அத கடைசியில சொல்லி சொல்ற ஆழ்வான், ஸ்வத்தாஸ்யமேவ விதுஷம் பரமம் மதந்தது. சாமியம் முக்தின்னு இவ நினைக்கல, ஸ்வத்தாஸ்யமேவ விதுஷம். சிவிகுண்டத்துக்கு போனாக்க சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியங்களையும் பண்ண முடியும். அப்படிப்பட்ட தாஸ்யம்தான் மோட்சம்னு சொல்லி இவாள்லாம் நினைக்கிறாளாம், சிவவைஷ்ணவாள்லாம் நினைக்கிறாளாம். ஏன் இங்க இருந்த சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியமும் பெருமாளுக்கு பண்ண முடியாதன்னா முடியாது. ஏன்னா ஒரு நியத்தி இருந்துருக்கு, இந்தந்த கைங்கரியங்களை இவாவதான் பண்ணலாம்னு ஒரு நியத்தி இருந்துருக்கு. அப்படியே ஒரு திருக்கோவில்ல போய் நம்ம இஷ்டத்திலேயே இருந்தா கூட நம்ம சரீரம் ஒத்துழைக்கணும், எல்லா சமயத்திலையும் பகவத் கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கிறதுன்றது பிரகிருதி சம்பந்தத்தோட இருக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய சரீரம் பிராகிருதமான சரீரத்தினால சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசிதமான கைங்கரியங்களை நம்மளால பண்ண முடியாது. இப்படிப்பட்ட கைங்கரியங்களை பண்ணக்கூடிய இடம் ஒரே இடம் தான் சீவைக்குண்டம் தான். எப்ப நினைச்சாலும் எப்ப வேணாலும் எந்த ஒரு இடத்துல வேணாலும் எந்த நிலையில வேணாலும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியது. ஆகையால வைஷ்ணவாளாக இருந்திருக்கிறவன், மகான்களாக இருந்திருக்கிறவன் எதை முக்தின்னு நினைக்கிறான்னா, சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியம் இருந்திருக்க, அந்த கைங்கரியத்தை பண்ணுவதற்கு ஒரு இடமாக இருந்திருக்கு, அந்த கைங்கரியம் தடங்கள் இல்லாமல் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு. நம்மளுடைய பசி பிணி மூப்பெல்லாம் இதுக்கு தடங்களா தான் இருந்துருக்கு. எனக்கு ஆசையா தான் இருக்கு நித்தியம் ரெண்டு வேளையும் பெருமாள் இதுக்கு வைசாக உற்சவத்துல கங்கணா மண்டபம் போயிட்டு வரணும், அனுயாத்திரை பண்ணிட்டு வரணும்னு ஆசையா தான் இருக்கு, சரீரம் இடம் கொடுக்க மாட்டேன்றத என்ன பண்றது. இப்படி எல்லாம் இல்லாதபடிக்கு எல்லா விதமாகவும் எம்பெருமானுக்கு தடங்கள் இல்லாமல் அனுசூத்தமான கைங்கரியம் பண்ணக்கூடியதற்கு ஒரு இடமாக இருப்பது ஸ்ரீ வைகுண்டம். அதுதான் முக்தி என்று சொல்ற நம்மாழ்வார் எம்மா வீட்டு திறமும் பாசுரத்துக்கு அதுக்கு ஒரு உபோத்தாத்தமாக சொல்லச்சே அவதாரிக்கையில சொல்லி சொல்ற, நீ ஸ்தோத்திரம் பண்ணதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருந்துருக்கு, உனக்கு மோட்சம் கொடுக்கறேன் வரையா அப்படின்னு கேக்குறேராம் பெருமாள். மோட்சத்துக்கு போனா என்ன கிடைக்கும்னு இதோ இங்க சொல்ற வார்த்தை தான் என்ன, பெருமாள் விரும்புறது சாம்யமேவ பஜதாம் அபிவாஞ்சசி துவம் ஸ்வாக்ருதைஹி விபவரூப குணைஸ்வதீயைஹின்னு சொல்ற ரீதியில, அங்க பசி இருக்காது, பனிமூவு இருக்காது, மூப்பு இருக்காது, நித்திய யுவாவாக இருந்துருப்ப, அந்த திவ்ய அந்த சீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய சகல வஸ்துக்களும் உன்னுடைய டிஸ்போசல்ல இருந்துருக்கும், நீ எதுவோனா அனுபவிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், நீ நித்திய உன்னை யாரும் திரும்பி போன்னு சொல்ல மாட்டா, உனக்கும் அந்த இடம் வந்து சரி கொஞ்ச நாளா சின்ன ஏதோ அதுல ஒரு விமதி வந்து திரும்பி வரணும்ன்ற எண்ணம் உனக்கும் வராது, அப்பேற்பட்ட சுகம் அந்த இடத்துல ஏற்படும், அங்க வந்துரு என்று சொல்றான். அப்படியானா எனக்கு வானான்றான் நம்மாழ்வார். என்னப்பா இது எல்லாரும் இத்ததான் விரும்புறேன், நானும் இதை கொடுக்கறேன்னு சொல்றேன், நீர் வானான்னு சொல்றேன் அப்படின்னா, அந்த சீவைகுண்டத்துக்கு போனாலும் உன் திருவடிய தலைமையில வைக்கும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்குமா இருந்துருனாக்கா, சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித கைங்கரியமும் பண்ணும்படியான ஒரு இடமா கணக்கு இருந்துருனாக்கா, நான் அங்க வந்து கைங்கரியம் பண்றத நீர் உகப்பாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தாக்கா, அந்த அந்த அப்ப எனக்கு அந்த மோட்சத்தை கூடும். இதனால நம்மாழ்வார் திருவுள்ள பிரகாரம், ஆழ்வார்களுடைய திருவுள்ள பிரகாரம் மோட்சம்ன்றது என்ன என்று கேட்ட, சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியங்களையும் தடங்கள் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு நிலமாக இருக்கக்கூடிய இடம் எதுவோ அதுதான் மோட்சம் என்று சொல்ற, அந்த கைங்கரியம் தான் மோட்சம்னு சொல்லி சொல்ற. தொத்தாத்யமேவ விதுஷாம் பரமம் மதந்தது. இப்படி இந்த ஸ்லோகத்தினால அந்த எம்பெருமானுடைய ஒரு எம்பெருமான் நினைக்கிற மோட்சத்தையும் ஞானிகள் நினைக்கிற நம்ம பெரியோர்கள் ஆழ்வார்கள்லாம் நினைக்கிற மோட்சத்தையும் அற்புதமாக ஆழ்வான் நமக்கு காண்பிச்சு கொடுத்த, அந்த ரீதியில நமக்கும் பகவத் கைங்கரியம் பரிபூர்ணமாக சித்திக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். த்வத்சாம்யமேவ பஜதாம் அபிவாஞ்சசி த்வம் தத்சாத்கிருதை விபவரூப குணைஸ்த்வதீயை முக்திம் ததோஹி பரமம் தவ சாம்யமாஹோ த்வதாஸ்யமேவ விதுஷாம் பரமம் மதம் தத். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.